ஆமா, வால் எங்க பார்த்த? நான் அவன பார்க்கல, அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்தா. அவன் என்ன பண்ண தெரியுமா? அது கூட பரவாயில்ல, பெரியவா இருக்காரு, சின்னையா இருக்காரு, பெரியம்மா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. திடீர்னு எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்ட்டான். நம்ம பக்கத்தில் இருப்பேன் போல. நான் அப்படி ஆடி போயிட்டேன். எப்படி இருக்கேன்? சுல் சுல்லா முடி, குண்டு குண்டா கண்ணு, குச்சி குச்சி தாடி, அழகா இருப்பான். என் தேசத்துல ஒண்ணுமே இல்லையே. அந்து போன காது, கிண்டி போட்ட கண்ணா, ராச பார்ப்பல. நவரத்தில கல்ல கேள்விப்பட்டிருப்ப, பல்ல பாத்திருக்கியா? இப்ப பாக்க போற பாரு. புதுசா புழுகாம, ரொம்ப பெருசா அழியாம, அடி அப்பா நீ எனக்கு பொஞ்சாதியா, ஆக போகிறனு அப்பாவியா, நானே வரப்போ